श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. नमः सर्वेभ्यः, एल्लार्क् नमस्कारम्. श्रीदेवनायक पञ्चाशत्. देवेश्वरत्वमिह दर्शयितुं क्षमस्ते नाथ त्वयापि शिरसा विधृतः किरीटः एकीकृतद्युमनिबिम्बसहस्रदीप्तिः निर्मूलयन्मनसि मे निबिडं तमिस्रम्. பதினாறாவது பத்தியம், ஸ்ரீ தேவநாயக பஞ்சாசத்து. இந்த பதினாறாவது பத்தியம் முதல் மேலும் ஒரு 30 ஸ்லோகங்களால் தேவநாயகனுடைய ஒவ்வொரு அவயவத்தின் அழகை சுவாமி வர்ணிக்கிறார். இந்த 16வது பத்தியத்தில் கிரீட வர்ணனம். 15வது பத்தியத்தை அனுபவித்தோம், வேதேஷு நிர்ஜரபதே நிகிலேஷ் வதிஹிதம்னு. அதுல எப்படி எம்பெருமானுடைய அவயவங்கள்லாம் சேர்ந்து இந்த பிரபஞ்சத்தை படைத்தன அப்படிங்கறத அழகா ஸ்தோத்திரமலை காண்பிச்சார். இப்ப இந்த 16வது பத்தியம் முதல் ஒவ்வொரு அங்கம் அல்லது ஆபரணம் அவைகளை வர்ணனை பண்ற சுவாமி. எம்பெருமானுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தை வர்ணனை பண்ணச்சே அனுலோமம் பிரதிலோமம் சொல்லுவா, மேலிருந்து கீழ் அல்லது கீழிருந்து மேல். பாதாதி கேசமதாய் பாடித்தந்தன்னு சுவாமி சாதிச்சிருக்கார். திருமுடி முதல் திருவடி வரையா அல்லது திருவடி முதல் திருமுடி வரையான்னு கேட்டா, பக்தியா பக்தி செலுத்தும் போது அல்லது தியானத்துக்கு லட்சியமா ஆக்கச்சே அப்ப பாதாதி கேசமாம். பொதுவா வர்ணனை பண்ணச்சே அப்ப கேசம் முதல் பாதம் வரை அல்லது கிரீடம் முதல் பாதுகை வரை வச்சுக்கலாம். அந்த ரீதியில சுவாமி வந்து இப்பொழுது கிரீட்டத்தை முதல்ல வர்ணிக்க ஆரம்பிக்கிறார். அந்த கிரீட்டத்தினுடைய தேஜஸ் தீப்தி எப்படி இருக்குன்னு சொன்னா, ஆயிரக்கணக்கான சூரியர்களுடைய தேஜஸ் அது கலந்திருக்கான், பிம்பங்கள் கலந்திருக்கான். எதுக்காக சுவாமி தரிசின் இருக்கான், எம்பெருமான் கூட எதுக்கு கிரீட்டத்தை தரிசின் இருக்கான்னு சொன்னா, சுவாமி தன்னுடைய வினயத்தை வெளிப்படுத்துறார். தன்னுடைய அஜ்ஞானம் இன்னும் இருள் கூட்டமா தனக்குள்ள ஒளிந்திருக்கக்கூடிய அந்த அஞ்ஞான கூட்டத்தை அடியோடு ஒழிக்கிறதுக்காகவே, அடியோடு அழிப்பதற்காகவே எம்பெருமான் என்ன பண்றானா, தன்னுடைய சிரசனால அந்த கீடத்தை தரிச்சுட்டு இருக்கானா. ஆனா அது அந்த கீடத்தை தரிச்சுட்டு இருக்கிறதுனாலயே தேவேஸ்வரத்துவம், தேவேஸ்வரத்துவம்ன்றது தேவர்களுக்கெல்லாம் ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய தன்மை. அந்த தன்மையை அதை காட்டுறதுக்கு இந்த கிரீடமே போதுமானதா இருக்கா, வேற எதுவும் தேவையில்லையா. எம்பெருமான் அந்த கிரீடத்தை சாத்தின் இருக்கிறதே அவன் தேவநாதன் காண்பிக்கிறதுக்கு க்ஷமகா, அதுவே போரும் அப்படின்ற ரீதியில இந்த பத்தியத்தை அமைச்சிருக்கார். கீதைய எம்பெருமான் சொல்லச்சே அவனுடைய பத்தியங்கள் இருக்கு. இதே மாதிரி சஹசிர திவி சூரிய சஹசிரசியன் இருக்கு, அது அப்படியே சுவாமி அழகா இங்க தியுமனி பிம்ப சஹஸ்ர தீப்திகின்னு போட்டிருக்கார். தியுமனின்னு சூரியனுக்கு பெயர். இப்ப இந்த பத்தியத்துல நாதன்னு போட்டுட்டார், நாத தெய்வநாயகனே சம்போதன பதம். க்ஷமஹா, க்ஷமஹானா அலம், போதும், போதுமானது அல்லது கேப்பபிள் அர்த்தம். தர்ஷயித்தும் க்ஷமஹா, தர்ஷயித்தும்னா காட்டுவதற்கு அர்த்தம், திரஷ்டும்னா பார்ப்பதற்கு, தர்ஷயித்தம்னா காட்டுவதற்கு காண்பிப்பதற்கு. இது துமுனந்தம், துமுனந்தம் சொன்னா ஒரு செயலை செய்வதற்கு அர்த்தம். எதை காட்டுவதற்குன்னு கேட்டா தேவேஸ்வரத்துவம். தேவேஸ்வரத்துவம்னா தேவர்களுக்கு ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய தன்மை. பொதுவாக அந்த துவம் பதத்தை போட்டா தன்மையை குறிக்கும். குருத்வம்னா கனமாக இருப்பது, லகுத்வம்னா லகுவாக இருப்பது, தன்மை. தேனா உன்னுடைய, தே தேவேஸ்வரத்துவம் தர்ஷயதும் க்ஷமஹா, தவ தே ஈகான போட்டு பதம் அதுக்கு முன்னாடி ஈகானா இவ்வுலகில் எது அப்படின்னு கேட்டா கிரீட்டகா கிரீட்டம் கிரீட்டகா ரெண்டுமே உண்டு. கிரீட்டகா இஹ தே தேவேஸ்வரத்துவம் தர்ஷயத்துவம் க்ஷமஹா. இந்த கிரீடம் எங்க இருக்குன்னு கேட்டா சிரசா விதிருதா கிரீட்டகா. சிரசான்னு சொன்னா சிரஸ் சப்தம், திருத்தியா விபக்தி ஏக வச்சனம், சிரசினால் தலையினால். விதிருதஹா விதிருதஹா திருத்தஹனா தரிக்கப்பட்ட, விதிருத்தகன்னு சொன்னா விசேஷன திருத்தகன்னு வச்சுக்கலாம். உன்னுடைய சிரசினால் தரிக்கப்பட்டதாக இருக்கக்கூடிய இந்த கிரீட்டம் அர்த்தம். துவயாபின்னு பதம் போட்டுண்டார். நீ அந்த கிரீடத்தை சாதிச்சுக்கணுமான் அப்படின்னு கேட்டா துவயாபி உன்னாலும் தரிக்கப்பட்டதாக இருக்கக்கூடிய இந்த கிரீட்டம். இப்ப இந்த கிரீடம் என்ன பண்றதுன்னு கேட்டா அது எப்படி இருக்குன்னு கேட்டா ஏகீகிருத தியுமனி பிம்ப சஹஸ்ர தீப்திகி. ஏகீகிருத ஏகீகிருதம்னா ஒன்றாக்கப்பட்ட, ஒன்று கூட்ட பெற்ற, செதறி இருக்கு விகீர்ணமா இருக்குன்னு வச்சுக்கோங்க, இறஞ்சி இருக்குன்னா அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு இடத்துல கொண்டு வந்தா எப்படி இருக்குமோ. எது ஏகீகிருத்த தியுமனி பிம்ப சஹஸ்ர, தியுமனின்னு சொன்னா சூரியன், பிம்ப சஹஸ்ரம் சொன்னா ஆயிரக்கணக்கான சூரிய பிம்பங்களில், தீப்திகி தீப்திகினா காந்திகி, ஆயிரக்கணக்கான சூரிய பிம்பங்களை ஒன்று கூட்டி ஒரு இடத்துல நிறுத்தினா எவ்வளவு பிரகாசம் இருக்குமோ அந்த அளவுக்கு பிரகாசத்தை உடைய உன்னுடைய கிரீட்டம். எதுக்கு தரிச்சிருக்கேன்னு கேட்டா மே மனசி நிபிடம் தமிஸ்திரம் நிர்மூலையன்னு. மே மனசி மம மனசி, மே மம மேன என்னுடைய, மனசின மனதில், நிபிடம் நிபிட நிபீடித ராவண ரணரணக்க, நிபிடன டென்ஸ் ரொம்ப அடர்த்தியா இருக்கக்கூடிய, தமிஸ்ரம் தமிஸ்ரம்னு சொன்னா அஜ்ஞானம். சுதர்ஷனாஷ்டகத்துல ஐந்தாவது பத்தியத்துல தனுஜ விஸ்தார கர்த்தனா ஜனி தமிஸ்ரா விகர்த்தன, ஜனி தமிஸ்ரா ஜனி தமிஸ்ரா விகர்த்தன தமிஸ்ர அதே பதம்தான் அங்கேயும். அப்படிப்பட்ட தமிஸ்ரத்தை அதாவது அஜ்ஞானம் என்னும் இருள் கூட்டத்தை நிர்மூலையன்னு, நிர்மூலையன்னுக்கு அதாவது அதை வேரோடு அழிப்பதாக உள்ளன்னு வச்சுக்கலாம். இருந்தாலும் வியாக்கியானத்துல வேறு வேரோடு அழிக்க வேண்டி அப்படின்னு அர்த்தம், அழிப்பதற்காக அது அர்த்தம் பண்ற. இப்படி என்னுடைய அஜ்ஞானத்தை வேரோடு அழிப்பதற்காக உன்னாலும் தரிக்கப்பட்டதாக உள்ள இந்த கிரீட்டம் இருக்கிறதே அது உன்னிடத்தில் தேவேஸ்வரனாக இருக்கும் தன்மையை காட்டுவதற்கு போதுமானதாக இருக்கிறதுன்னு அதுக்கு தாத்பரியம். ஒரு அண்மையத்தை பார்த்தோம்னா நாத ஏகீகிருத தியுமனி பிம்ப சஹஸ்ர தீப்திஹி மே மனசி நிபிடம் தமிஸ்ரம் நிர்மூலையன்னு துவயாபி சிரசா விதிருதா கிரீட்டஹ இஹ தே தேவேஸ்வரத்வம் தர்ஷயதும் க்ஷமஹா. நாத தேவநாதஹ, நாத தேவநாதனே தெய்வநாயகனே, ஏகீகிருத தியுமனி பிம்ப சஹஸ்ர தீப்திஹி. ஏகீகிருதம் சொன்னா ஒன்று கூட்டிய, தியுமனி பிம்ப சஹஸ்ர ஆயிரக்கணக்கான சூரிய பிம்பங்கள் பிம்பங்களுடைய தீப்திகினா அந்த பிரகாசம் அதை ஒத்ததாக இருக்கக்கூடிய கிரீட்டகா. இது கிரீட்டகாக்கு விசேஷனம். ஏகீகிருத தியுமனி பிம்ப சஹஸ்ர தீப்திகின்றது ஒரு பதம், சமஸ்தபதம். இது கிரீட்டகாக்கு விசேஷனம். மே மனசி நிபிடம் தமிஸ்ரம் நிர்மூலையன்னு, மே மனசி என்னுடைய மனதில், நிபிடம் தமிஸ்ரம் அடர்த்தியாக இருக்கக்கூடிய அஜ்ஞானம் என்கிற இருள் அதனுடைய கூட்டத்தை நிர்மூலையன்னு அடியோடு ஒழிக்க வேண்டி அல்லது அடியோடு ஒழிக்கின்றதாக இருக்கக்கூடிய துவயாபி சிரசா விதிருத்தக உன்னாலும் முடியால் உன்னுடைய சிரசினால் விதிருத்தக தரிக்கப்பட்டதாக உள்ள கிரீட்டகா கிரீட்டம் இருக்கிறதே இஹ இவ்வுலகில் தே உன்னுடைய தவதே தேவேஸ்வரத்வம் தேவனாக இருக்கக்கூடிய எல்லா தேவர்களுக்கும் ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய தன்மையை தர்ஷயித்தும் காட்டுவதற்கு க்ஷமஹா அப்படின்னு போதுமானதாக இருக்கின்றதுன்னு அழகா சாதிக்கிறார் இந்த 16வது பத்தியத்துல. இதில் கிரீட்ட வர்ணனம் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹா.